நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. ஜீவம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நாற்புறம் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணி இருந்தே பூமுடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தே சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன் பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தே. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. இவள் என பலர் கூற்றிய போது ராப்பகலாய் எழும் புயல் முனை வாட்டிய போது தொட்டு வைத்து பூவை அடைந்தே. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. பிறப்பும் உயிர் துணை உனை நான் பிரியேனே. நீண்ட காலம் நேர்ந்த சோகம் நீங்கி போக நானும் தீண்ட யோகம் விளங்கிடும். பூமிக்கொரு வாரம் என்று எண்ணி தனித்திருக்க நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா.